Ding dong dong, ding dong. Ding dong dong, ding dong. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. காதல் காதல் டிண்டா, கண்ணில் மின்னல் டிண்டா, பாடல் பாடல் டிண்டா, அள்ளும் துள்ளும் டிண்டா. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. பொங்கும் டிண்டாங், நெஞ்சில் நெஞ்சம் மஞ்சங்குள்ளும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. காதல் காதல் டிண்டாங், கண்ணில் மின்னல் டிண்டாங், பாடல் பாடல் டிண்டாங், அள்ளும் துள்ளும் டிண்டாங். இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. Ding-dang-da-ding-da-ding-dang.